சம்பாச்சி சம்மி நிற்காங்கி மாமிதா, சம்பாச்சி சம்மி நிற்காங்கி மாமிதா, எஸ்குவேலா கும்மாந்திங்கப்பா முன்னாமி, வாவாக்குனாக்கான்யா மாரி ரினாகோ. யாச்சாகுங்கப்பா முன்னாஷ்பா, புஞ்சாப்புஞ்சாப்பி புரினி, Na pazni mami, kazna puri kalimi, ya chakus paka hipa punja tani sami, kunangali kausai kusami purini, pagi mamita pagi taiti kukunanga, pali mamita pagi taiti kukunanga. சம்பாச்சி சம்மி நிற்காங்கி மாமிதா, சம்பாச்சி சம்மி நிற்காங்கி மாமிதா, எஸ்குவேலா கும்மாந்திங்கப்பா முன்னானி, வாவாக்குனாக்கான்யா மாரி ரினாகோ. யாச்சாக்குங்கப்பா முன்னாஷ்பா, புஞ்சா புஞ்சாப்பி புரினி, அஜுக்குனா Kana puri kalimi, ya chakus paka hipa punjata nishami, kunangali kausai putami charini, pagi mamita pagi taiti kukunanga, pagi mamita pagi taiti kukunanga.